வணக்கம், நான் சின்ன பொண்ணு குமார் பேசுறேன். நான் கிராமிய பாடகி, சினிமா பின்னணி பாடகி நீக்குலியா அவரு கூட தமிழ்ல ஃபோக்கு பாடுறேன். ஆத்துக்குள்ள அஞ்சு வண்டி, அதுல ஒரு கூட்டு வண்டி. ஆத்துக்குள்ள அஞ்சு வண்டி, அதுல ஒரு கூட்டு வண்டி. கூட்டு வண்டி குள்ள இருந்து வீட்டு நாராங்கை மாறுந்து. கூட்டு வண்டி குள்ள இருந்து வீட்டு நாராங்கை மாறுந்து. வீட்டு நாராங்கை மாறுந்து. வீட்டு நாராங்கை மாறுந்து. வீட்டு நாராங்கை மாறுந்து. வீட்டு நாராங்கை மாறுந்து. வீட்டு நாரா வீட்டு நாரா வீட்டு நாரா வீட்டு நாரா வீட்டு வீட்டு வீட்டு நாராங்கை மாறுந்து. He killed her just like he did all the rest, and now he's gonna kill me!